akşamın ufkun. Arıba arıba nano ayırım arıba un pol un man kirita yamma summa vidma raja ki ulohatil asai ti mudadi non atlantic tai utri paarten akkani adayalaye un pachai tenai utru enni chaitti yaatru adikachai kaniye pandi nadath kattil ilai pottu அறிமா உன் பொன்னான் கிடைத்தால் சும்மா விடுமா. அறிமா அறிமா நானோ ஆயிரம் அறிமா ஒன்போ.